love this idiot. I love this lovable idiot. படித்திடும் நீரும் இதழூரும் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் நாகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடும் இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இடம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம் அமுதோ சிலையழகோ பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் அது புதுமை ஏற்றி வைத்த தீபமல்லவோந்த காட்சி தந்ததோ இனி வருவாய் தருவாய் மலர்வாய் என உயிராய் உறவாய் தொடர்வாய் தினம் தினம் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளை பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோ